ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಃ ಸರ್ವೇಭ್ಯಃ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ದೇವಾಧಿನಾಥ ಕಮಲಾಪೃತನೇಶ ಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂತರಾಂ ವಕುಲಭೂಷಣನಾಥ ಮುಖ್ಯೈಃ ರಾಮಾನುಜ ಪ್ರಭೃತಿಭಿಃ ಪರಿಭೂಷಿತಾಗ್ರಾಂ ಗೋಪ್ತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರುಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತಿ ಇರಂಡಾದ ಪದ್ಯಂ. ಮೊದಲ ಪದ್ಯತಲ ಫಣಿಪತಿ ಪುರನಾಥ ಪಾತುಮಾಂ ದೇವನಾಥ. ಅಂದ ದೇವನಾಥನ್ ಅವನೇ ದೇವಾಧಿರಾಜನ್ அப்படின்னு சாதிச்சுட்டு பணிபதி புறநாதக திருவஹீந்திரபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அந்த தேவநாதன் மாம் பாத்து அப்படின்னு முதல்ல அந்த தேவநாதனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணார். அடுத்து உடனே குரு பரம்பரா வந்தனம் பண்றார். இந்த இரண்டாவது பத்தியத்துல நமக்கு தெரியும், நம்மளுடைய குரு பரம்பரை அவனிடமிருந்தே தொடங்குகின்றது, எம்பெருமானிடமிருந்தே தொடங்குகின்றது. ಗುರುಭ್ಯ ಸದ್ಗುರುಭ್ಯ ನಮೋವಾಕ ಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಸಾಧಿಸಿರ್ಕಾರ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನ್. அப்படி அதனால தேவாதிநாதன் இங்க ஆரம்பிக்கிறார். எம்பெருமானிடத்திலிருந்து ஆரம்பிச்சு பிராட்டி விஸ்வக்சேனர், அப்படியே தொடங்கக்கூடிய அந்த குரு பங்கி, குரு பங்கின்னு சொன்னா அந்த குரு பரம்பரை. நடுவுல வக்குலபூஷன் பதம் போட்டிருக்கார் நம்மாழ்வாருக்கு, நாதமுனிக்கு நாதன்னு பதம் போட்டிருக்கார். அவெல்லாம் அந்த குரு பங்கில நடுவுல பிரகாசிச்சுட்டு இருக்கலாம். அதற்கடுத்து ராமானுஜ பிரபிருத்திபிகின்னு போட்டதுனால பாஷ்யக்காரர் தொடங்கி அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவெல்லாம் என்ன பண்றாலும் முன்னாடி அந்த பங்கியினுடைய நம்ம சைட்ல இருந்து பாக்கச்சு முன்னாடி நமக்கு கிட்டக்க அவெல்லாம் அத அலங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மொத்த உலகத்தையும் ரட்சிக்கக்கூடிய அந்த குரு பங்கின் அகம் பிரபத்தியை சாதிக்க போறார். குரு பரம்பரைய குருமார்களை நாம் அடிக்கடி ஸ்மரிச்சுக்கணும். சுவாமியே என்னோட இடத்துல சாதிச்சிருக்கார். பகவானுடைய கருணை வந்து ஒரு பெரிய ஏரி, நம்மளா அந்த ஏரி மேல ஏறி போய் அந்த தீர்த்தத்தை அந்த கருணைய பெருக முடியாது. அப்ப அந்த கருணையானது மிகுதியா இருக்கிறதுனால அந்த ஜலம் வடிஞ்சு சில வாய்க்கால்கள் வழியா நம்மள நோக்கி வருது. அந்த வாய்க்கால்கள் தான் ஆச்சாரியர்கள். அப்ப ஆச்சாரியர்கள் இல்லாட்டி நம்மளால பகவானுடைய அந்த கிருப்பைய நேரா நம்மளா கொண்டு அந்த கிருப்பையில அன்வைக்க முடியாது. அதனால நம்ம குரு பிரகாஷே தீமான்னு அவாவா அவ குரு பரம்பரை எப்பயும் ஸ்மரிச்சுக்கணும். அந்த குரு பரம்பரா வந்தனத்தை பண்ற இரண்டாவது பத்தியத்துல இந்த கிருதியானது தேவநாயக பஞ்சாசத்துன்ற கிருதியானது நன்னா ஒரு பூர்த்தியை அடையணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இதுல வியாக்கியானத்துல இந்த குரு பங்கிய எம்பெருமானிடமிருந்து தொடங்குறத சொல்றதுனால இந்த பத்தியத்துல அவரோகண கிரமம், இந்த அவரோகண கிரமத்தை நம்ம பார்க்கச்சே ஊர்துவ மூலோத சாகா அப்படின்னு கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி இந்த குரு பங்கியினுடைய வேர் மேல இருக்கு. ஏன்னா எம்பெருமானிடத்துல வரப்போறது, அதனுடைய கிளைகள் இலைகள் கனிகள்லாம் கீழே இருக்கு, அவைகள் தான் நமக்கு ஆச்சாரியர்கள். இப்ப இந்த மரம் நேராக இருக்குமையானால் நமக்கு ரொம்ப சிரமம், நம்மளால வேரையும் பார்க்க முடியாது, அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கிளைகளையும் பார்க்க முடியாது. அதற்காக இந்த அவரோக கிரமமா வரைச்சே நமக்கு எட்டக்கூடிய அளவுல இந்த நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள்லாம் அழகா நமக்கு அந்த மரத்தினுடைய நுனியில அவெல்லாம் எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி இந்த வியாக்கணத்துல ஒரு அனுபவிக்கிற ஆச்சாரியர்கள்லாம். இப்ப இந்த பங்கியில இந்த பத்தியத்துல பிரபத்தியே தான் கிரியாபதம். பிரபத்தியே பிரபத்தியன சரணம் அடைகிறேன், அகம் பிரபத்தியே இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். அகம் பிரபத்தியன அடியேன், நான் சரணம் அடைகிறேன், எதை என்ற கேள்வி எழும். ஏன்னா பிரபத்தியன்றது சகர்மக தாது, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அப்ப குரு பங்கிம் அகம் பிரபத்தியே, பங்கிகின்னு சொன்னா அந்த பரம்பரா வரிசை, பங்கிம்பது த்விதீயா பக்தி ஏகவசனம். அந்த பங்கியை, அந்த பரம்பரையை அகம் பிரபத்தியே. இந்த பரம்பரையை என்ன பண்ணிட்டு இப்போ எதற்காக இதை வணங்கணும் சொன்னா, ஜகந்தி கோப்திரீம் அப்படின்னு சாதிச்சார். இந்த இடத்துல ஜகத்துன்றது நபும்சகலிங்க சப்தம், அது தக்காராந்தம், அது அது ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அப்படி போகும். இரண்டாவது பக்தி அதேதான், ஜெகத் ஜெகதி ஜெகந்தி. அப்ப ஜெகந்தின்னு சொன்னா லோகான், இந்த உலகங்களை. கோப்திரீம், கோப்திரீன்றது கோப்தாவினுடைய ஸ்ரீலிங்கம். கோப்தானா அது ஒரு புருஷனை குறிக்கிறது, கோப்திரின்னு சொன்னா ஸ்திரீயை குறிக்கிறது. குரு பங்கி, பங்கிகின்ற ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால கோப்திரின்னு பதம் போட்டிருக்கார். அப்ப கோப்திரீம்னு சொன்னா அதனுடைய தித்தியா பக்தி ஏகவச்சனம். ஏன்னா குரு குருமார்கள் அதாவது ஆச்சாரிய சாரபூமர்கள் தான் ஜீவாத்மாக்களை கடதேத்தி எம்பெருமானத்தில் ஒப்படைக்கிறார். அது சுவாமி அதிகார சங்கத்தில் சாதிக்கச்சே, ஏற்றி மனத்தில் ஞான விளக்கை இருளனைத்து மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாஜனம் காணகில்லான் அப்படிங்கிறார். பெருமாளே தன்னால முடியாத அந்த காரியத்தை ஆச்சாரியர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறானா, அவ என்ன பண்றான்னு கேட்டா ஜீவாத்மாக்களை திருத்தி பணிகொண்டு எம்பெருமானத்தில் சேர்க்கிறலாம். அதனால இந்த உலகத்தை காப்பாத்துறது தான் அந்த குரு பங்கியினுடைய முக்கியமான ஒரு கிருத்தியா காரியமா இருந்துருக்கு. அதனால ஜெகந்தி கோப்திரீம், உலகங்களை காப்பதாக உள்ள குரு பங்கி அகம் பிரபத்தின்னு சொன்னார். சரி, இந்த குரு பங்கியில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா, அதற்கு மேலேந்து பார்க்கணும். தேவாதிநாத, தேவநாதன்னு சாதிச்சார் முதல் பத்தியத்துல. தேவநாத்தகன்றதை விட தேவாதிநாத்தகல ஒரு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். இப்போ தேவநாத்தகன்னு சொன்னா தேவானாம் நாத்தகன்னு சொல்லச்சு, அந்த தேவர்களுக்குள்ளேயே ஒருத்தனா இருந்துண்டு அவளுக்கு தலைவன் அர்த்தம் கிடைச்சிருமா. அப்ப எம்பெருமானுக்கும் தேவர்களுக்கும் ஒன்னும் விசேஷம் இல்லையா, விசேஷம் இல்லாம போறதுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அங்க ஒரு ஸ்கோப் இருக்கான். இப்ப நரசிம்மக அப்படின்னு சொன்னா நரானாம் சிம்மக, பெஸ்ட் ஆஃப் மென் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப அவனும் ஒரு மனுஷனா இருந்துட்டு அந்த மனுஷர்களுக்குள்ள சிறந்தவன் அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கான். அதே தேவாதிநாத்தகன்னு போட்டுட்டா, அப்ப அந்த அதி சப்தமானது என்ன பண்றதுன்னு கேட்டா அவனுக்கு ஒரு ஏத்தத்தை கொடுக்கறது, இவர்களுக்கு விசஜாத்தியனா இருந்துட்டு இவாளுக்கு தலைவனா இருக்கான்னு. அப்படிப்பட்ட தேவாதிநாத முதல்ல. அடுத்து கமலா, கமலான பெரிய பிராட்டி, அவளுக்கு ஒரு அந்த திருப்பெயர் அவளை போய் சேர்றது. பிரித்தனேஷ, பிரித்தனா, பிரித்தனான்னு சொன்னா படை சேனை, ஈஷன்னு சொன்னா லார்டு, அது விஸ்வக்சேன இருக்க போறது. ஸ்ரீ மகாவீர வைபவத்துல விகத பய விபுத பரிபிருட விபோதித வீர சயன சாயித வானர பிரித்தனௌக அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அங்க பிரித்தனா ஓக பிரித்தனௌக, அங்க வானர சேனையினுடைய ஒரு பெரிய வெள்ளம். ஓகனா ஒரு மல்டிடியூட், நிறைய. அந்த இதே பதத்தை அங்க காண்பிக்கிறதுக்காக சுவாமி பிரயோகப்படுத்திருக்காருன்னு காண்பிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சேன். பிரித்தனா ஓக அங்க பிரித்தனௌக, அது பிரதிசந்தி. இங்க பிரித்தனா ஈஷ பிரித்தனேஷ விஷக்சேனர். பூர்வாம், பூர்வாம்ன்றது இப்ப இது சமஸ்த பதம். தேவாதிநாத கமலா பிரித்தனேஷ பூர்வாம்ன்றது சமஸ்த பதம். இது தித்தியாபக்தி ஏக வச்சனத்தில் அமைஞ்சிருக்கு. இது அந்த குரு பங்கிக்கு விசேஷமா இருக்கு. பூர்வாம் என்ன அர்த்தம்னா இவாளாம் முன்னாடி இருக்கான்னு தாத்பரியம். தேவாதிநாதன் கமலா பிரித்தனேஷர்கள்லாம் முதல்ல அந்த குரு பங்கில முதல்ல நின்றுருக்காளாம். அதற்கு பிறகு வகுலபூஷண நாத முக்கியி தீப்தாந்தராம். வகுலபூஷணன் நமக்கு தெரியும், அந்த மகிழ்மாலையை சூடியவன், சூடியவர் நம்ம ஆழ்வார். நாதன்னு சொன்னா அந்த நாதமுனிகள், நாதமுனிகள் முக்கியி, முக்கியின்னு சொன்னா அவர் முதலியவர்கள் அர்த்தம் ஆறுது. அப்ப யாமுனாச்சாரியர் மணக்கால் நம்பி அவாள்லாம் எடுத்துக்கணும் நம்ப. இவாளாம் எங்க இருக்காளாம், தீப்த அந்தராம். தீப்தாந்தராம்ன்றதும் ஸ்ரீலிங்கத்துல தித்தியா பக்தி ஏக வச்சனம். தீப்தாந்தரா தீப்தாந்தராம், இதுவும் குரு பங்கிக்கு விசேஷனம். அப்ப வகுலபூஷண நாத முக்கியி தீப்தாந்தராம்ன்றது அன்பு ஒரு சின்ன அன்பயம். அங்க நாத முக்கியின்னு சொல்லச்சு தித்தியா பக்தி பகுவச்சனம். அவர்களால் தீப்தாந்தராம், அந்தரன்னு சொன்னா நடுவில் அர்த்தம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பத்தியம் இருக்கு. கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு ஒரு பத்தியம், ஒரு அழகான ஒரு ஒரு சின்ன காவியம் அது. அதுல அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ, அந்த இடைப்பெண்கள் இருக்கா, கோபிகைகள் ரெண்டு கோபிகைகளோட கிருஷ்ணன் இருக்கான். அப்புறம் மாதவோ மாதவோ அந்தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு கிருஷ்ணன் அவளுடைய ஒரு இடைப்பெண் இருக்கா, ஒரு கோபிகா இருக்கா. இது ராசக்கடையில வருது. அதை அந்தர சப்தம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை விஞ்ஞாபிச்சேன். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோன்னு. அப்ப ஒரு ஒரு ரெண்டு கோபிகள் கிருஷ்ணன், ரெண்டு கிருஷ்ணனுக்குள்ள ஒரு கோபிகை இருக்கா, அந்த மாதிரி. அப்ப தீப்தாந்தரம்னா நடுவில் பிரகாஷிக்க கூடிய. இப்ப இவாளால் அந்த குரு பங்கத்தியில் நடுவில் பிரகாசம் ஏற்படுகிறது தாத்பரியம். அதற்கு பிறகு ராமானுஜ பிரபிருதி பிகி பரிபூஷிதா கிராம். ராமானுஜ பிரபிருதி பிகி, பிரபிருத்தின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எக்ஸட்ரான்னு சொல்றோம், வழக்கம் உண்டு, எட் ஆல் அப்படின்னு அர்த்தம் உண்டு. நம்ம சப்தமஞ்சரிய பார்த்தோம்னா கூட முதல்ல அகாராந்த புல்லிங்க ராமசப்தம் கொடுத்துட்டு கடைசியில பார்த்தோம்னா ஏவம் அப்படின்னு போட்டு சில சப்தங்கள் கொடுத்திருப்பா. பிரபிருத்தையா அப்படின்னு கொடுத்திருப்பா. அந்த பிரபிருத்திகின்னு சப்தத்தினுடைய அது ப்ளூரல், பிரபிருத்தையான்றது பிரதமாபக்தி பகுவச்சனம் ஹரிசப்தம் மாதிரி. இப்ப பிரபிருத்தி பிகி ராமானுஜ பிரபிருத்தி பிகின்னு சொல்லிச்சு பாஷ்யக்காரர் முதலியவர்களால். இதுவும் வந்து திருத்தியா பக்தி பகுவச்சனம். அவர்களால் பரிபூஷித அக்ராம், பரிபூஷித அக்ர அக்ராம், இதுவும் திருத்தியா பக்தி ஏகவச்சனம் ஸ்ரீலிங்கத்துல. பரிபூஷிதன்னு சொன்னா அலங்கரிக்கப்பட்ட. எங்கு அக்ர, அக்ரனா மேற்பகுதி அல்லது முன். இப்ப நம்ம கிட்ட இருந்து இதை புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட இருந்து பார்க்கச்சு முன்னாடி இருக்குது. அப்படிப்பட்ட குரு பங்கத்தின்னு சொன்னார். அதற்கு பிறகு ஜெகந்தி கோப்திரிம், இந்த உலகங்களை காக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பரம்பரையை அடியேன் சரணமடைகிறேன். ஒரு தர அன்பைத்த பார்த்தோம்னா தேவாதிநாத கமலா பிரதனேஷ பூர்வம் வகுலாபூஷண வகுலபூஷண நாதமுக்கியை தீப்தாந்தராம் ராமானுஜ பிரபிருத்தி பிகி பரிபூஷித அக்ராம் ஜெகந்தி கோப்திரிம் குரு பங்கிம் அகம் பிரபத்தியே. தேவாதிநாத தெய்வநாயகன் என்று பெயரை ஏந்தியுள்ள அந்த தேவநாதன், அந்த அகீந்திர புரநாதன், பனிபத்தி புரநாதன், கமலா, கமலா பெரிய பிராட்டி, பிரதனேஷன் சொன்ன பிரதனாயாக ஈஷா அது விஸ்வக்சேனர், இவர்களை பூர்வாம் முதன்மையாக கொண்டதாக உள்ள அந்த குரு பரம்பரை. வகுலபூஷண நாத முக்கியைகி, வகுலபூஷணன் சொன்னா மகிழ்மாலை அணிந்தவர் நம்மாழ்வார், நாதன் சொன்ன ரங்கநாதன் ரங்கநாதமுனி நாதமுனி, இவர்கள் முதலியவர்களால் தீப்த அந்தராம் தீப்தாந்தராம். இது ஒரு சவர்ணதிக சந்தி. நடுப்பகுதி சிறப்பாக விளங்கப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த குரு பரம்பரை. ராமானுஜ பிரபிருதி பிகின்னு சொன்ன ராமானுஜர் முதலியவர்களால் பரிபூஷித அக்ராம், பரிபூஷித அக்ராம் மேற்பகுதி இருக்கணும். அதாவது நம்ம சைட்ல இருந்து பாக்கச்சு முன்னாடி அந்த முன்பகுதி அழகாக அவெல்லாம் அதை அலங்கரிச்சிருக்கலாம். ஜெகந்தி கோப்திரீம், உலகங்களை காப்பதாக உள்ள குரு பங்கிம் அந்த ஆச்சாரிய பரம்பரையை அகம் பிரபத்திய அடியேன் சரணமடைகின்றேன்னு இதா இரண்டாவது பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.